ஈசுவரவர்ணனம். அச்சுத்தமான சத்துவகுணத்தில் தேன்றிய பிரம்மத்தின் பிரதிபிம்பமானது அந்தரியாமியா? எவ்வத்துவினும் உள்ளீடாய் நிறைந்திருப்பவனா? அவ்வந்தரியாமியே தனக்குச் சரீரமான மாயையிலும் அதன் பரிணாமமான சர்வந்துவாதி குணங்களிலும் யானென தென்னும் அபிமானமுறுதவனாவன். அவன் உலகிற்கு நிமிந்த காரண 25 நாகிய வீசனாம் காரணசரீர சமட்டி அபிமானி அஞ்சான உபகித செய்தன்னியன் காரணோபாதிகன் மாயாபாசகன் மாயி மாயாவி ஜகத்யோனி ஆகன்மயன் அக்ஷரன் அவ்வியக்தன் சபளப்பிரமம் சகுணப்பிரமம் பரன் பரமன் மகேசுவரன் பரதேவதை தற்பத முக்கியார்த்தன் மாயோதிகன் என்ற தொடக்கத்தன அந்தரியாமியின் பரியாய நாமங்களாம். பா சர் சர்வந்துவம் சர்வேஸ்வரத்துவம் சர்வநியந்திரத்துவம் வாந்தரியாமித்துவம் சர்வகர்த்திருத்துவம் சர்வசக்தித்துவம் முதலியன ஈஸ்வரது முக்கிய குணங்களாம். அவ்வொருவனாகிய ஈஸ்வரனுக்கு எக்காலத்திலும் எத்தேசத்திலும் காரியத்தை உண்டு பண்ணும் தன்மை இருத்தலின் நித்தியத்துவ வியாட கத்துவழம். எக்காரியத்தையும் அறிவதற்கும் செய்வதற்கும் சமர்த்த நாகியால் சர்வநித்துவழம் சர்வசக்தி மத்துவழம் எல்லா வல்லமையிட்டைமையும் காலமானதுதான் அமூர்த்தமாய் வடிவமில்லாததாய் இலைப்பூ முதலியவற்றை யுண்டாக்குமாறு போல சகல காரியங்களையும் ஆக்குவோ நாயிருத்தலின் நெற்களத்துவழம். சர்வாத்து மாக்களிதயத்திலும் அந்தரியாமியாகி புறம்பே சுருதி ஸ்மிருதிரூபமான ஆணையால் நியாமக நடத்துவோ நாயிருத்தலின் சர்வப்ரோகத்துவழம். குலாலாதி கர்த்திருத்துவத்தால் அந்நியமான கடுப்படங்கள் நியமிக்கப்படுதல் போல அந்நிய சரீராதியை நியமித்தலாலும் விசுவமெல்லாம் விசுவேஸ்வரனின் என்றும் நியமமானவை என்று சுருதி இருத்தலாலும் சர்வாத்மகத்துவழம். எல்லாவடிவமாதலும் தனக்கு பிதாவும் கர்த்தாவுமின்றி அத்விதீயனா இருத்தலின் சர்வசுதந்திரத்துவழம். தன்வசத்தனாலும் ஆத்மாக்கள் செய்த கர்மத்தினை அனுசரித்து சுபதுக்கங்களைத் தருதலால் இராகத்து வேஷமின்மையும் தன்னால் சிருஷ்டியான ஆகாயாதி ஜகத்தை வேறுவிதமாகச் சிருஷ்டி செய்வதற்கு வேறு சமர்த்தரில்லாமையால் சர்வேசுவரத்துவமும் உண்டென்பது நிச்சயம் என்பது விவேக சிந்தாமணி. உலகமாகிய காரியத்திற்கு ஈசனது சரீரபாகம் மாயை முதற் தத்துவ விளக்கப்படலம். 31-26 ஈசனுக்கிதுசு முத்தி இதுவேகா ரணஸ் ரேரன் கோசமா நந்த மாகம் குணமிரா சதம வித்தை தேசரு மவித்தை தோறும் சிற்சாயை சீவ கோடி நாசமா முயற்கப்போது நாமமும் பிரான் நாமே. 27 அழுக்கொடு பற்றின் சீவர் கதுவையா நந்த கோசன் சுழ்த்திகா ரணஸ் ரேரன் சொன்னது மட்டு மோக முழுக்குணத் திரண்டால் வந்த மூலவா ரோபன் சொன்னோம் வழுத்து சூக்குமவா ரோப வழியினி மொழிய கேளாய். ஈசனுக்குச் சத்துவ குணவடிவ இம்மாயே சுழத்திய வஸ்தையும் காரணசரீரமும் ஆனந்தமய கோஷமாம்.